அவனே ஆழ்வா பொருத்த ஆழா அமுது அப்படின்றத சாய்க்கிற அவருக்கு எவ்வளவோ அனுபவித்தாலும் கூட திருப்தி ஏற்படாமல் நிற்கக்கூடியதான அபரியாப்த அழுத்தம் குருவான ஆழ்வாரை காட்டிருந்தீங்க. அவர் காட்டுகிற பாட்டு பக்தர்களுக்கெல்லாம் அமுதமா இருக்கு. அவர் குருவானை அமுதமா நமக்கு காட்டுற அவர் காட்டின அந்த பாட்டினுடைய அழகு கூட அதனுடைய இனிமை அதனுடைய ஜென்மையை பார்த்தால் அதுவே போக்கியமா இருக்கு. குருவானுடைய பக்தர்களுக்கு அமுதமா இருக்கு. எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை சதா கொடுக்கக்கூடியது மிக்க ஜன அனுமோதனம் பிரதிக்ஷணம் மோதத்தை உண்டாக்குறது அப்படின்னு மிக்க ஜனங்கள் சொல்லிட்டு கூட எல்லா ஜனங்களுக்கும் அழகாரே காட்டுக்க பகவானை ஆசிரித்தால் என்னென்னலாம் கிடைக்கிறது நாளும் நலன் நலன்களை ஊட்டி போய் வேறும் கருத்தில் வீடு கடைசியே கிடைக்கும் போது அவனை ஆசிரிக்கிறவர்களுக்கு லௌகிக சௌகரியம் உட்பட தோட்டம் இல்லாமல் ஆட்கொள்வோரை துறவையும் கிணறும் இவையெல்லாம் பார்த்தவின்றி உன் தொன்னடைக்கையே பழக்கம் வளர்த்துக் கொண்டிருந்தேன் பகவானை ஆசிரியத்தாருக்கு பாக்கி எல்லாமும் தானே கிடைக்கிறது. மிக்க ஜனங்களுக்கும் சேமத்தை கொடுக்கக்கூடிய அதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அதுதான் தொண்டத்தை அவனு திருமாவையன் சொன்னேன்னு பக்தருக்கு ஏன் ஆழ்வாரை காட்டுறேன் பத்திரத்தை சொல்லி கேட்டு சந்தோஷப்படக்கூடியதான் கொடுக்கக்கூடிய பாட்டுகள் மிக்க ஜனங்களுக்கும் அனுமோதனம் சர்வாத்தரம் எல்லா விதமான புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடியது அதுக்கு தர்மார்த்தகாரங்கள் தவிர மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது என்று திருவனந்தபுரத்தில் கேட்கவே வேண்டாம். எல்லா விதமான கேமத்தையும் கொடுக்கக்கூடியது நல்ல மதத்தால் மனைவாழ்வர் கொண்ட விண்ணில் மக்களை உலகத்தில் நல்லா இருக்கலாம் வாயு மன்னர்களை பெற்று மகிழ்வரையும் சொல்லுவார் இன்னொருக்கே கேமத்தை அடைஞ்சிட்டு அப்புறம் மதத்தையும் கேட்டு பரமத்தை அடைவதையும் கேட்டு ஒரு திருவாரூரையே ஏற்படுத்தி கொடுத்தோம். அதனால் சர்வாத்தரம் அநேக அர்த்தங்களே சொல்லக்கூடியது பிரம்மசூத்திரத்துடைய அர்த்தமா இருக்கட்டும் கீதையுடைய அர்த்தமா இருக்கட்டும் உபனத்துடைய அர்த்தமா இருக்கட்டும் சர்வார்த்தங்களையும் நமக்கு தெரிவிக்கக்கூடியது. நான் ஏகின்றாக்கிட்ட எங்க தமிழ்நாடு நான் தெரிய ஓடி தெரியாத வலைவரங்கள் தெரிகின்றோமே வேதாக்கம் தெரிவிக்கிறது கூட திருவாரூரையை சொல்ற வாசிக்காமல் வரலாற்றை வாசிக்கிறார் திருவிழந்தத்தில் ஆழ்வார் சீசத்தில் மனசில் வச்சிருந்ததான் எல்லாம் பிரயோகித்திருக்க அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரியா சர்வார்த்தம் எல்லா புருஷார்த்தத்தையும் கொடுக்கும் எல்லா ஐதீக வாங்கக்கூடிய அர்த்தத்தையும் கூட நமக்கு தெரிவித்து தரக்கூடியது திருவாரூரை அது என்னுடைய அர்த்தம். இது கடவுளாக வாங்கினேன் அர்த்தமும் சாதாரணமா உபயோகிக்கிறது இந்த காலத்தில் கூட தமிழ் ஏற்றத்தை ஏற்படுத்தினது இதுக்கு ஒரு உயர்ந்ததான ஒரு பாஷா நியமம் ஒரு நாட்டாளம் இருந்தது. இது பகவத் பூஜைகள்ல சிகிச்சை உடனாளிகளாக தனியாக சொல்றது ஏற்றது இதை உபயோகிக்கலாம் காட்டு தந்தவா அழுவாரு. இந்த அழுவார்கள் பிரதானமா நினைக்கிறோம். அதனால் அவர் கடகோப வாங்கமயம் நமக்கு ஜனமாக வாயுடைய கோபம் ஏற்படாமல் காத்துக்க அதே ஜலாசம் பண்ணிட்டு ஆழ்வார் அனுபவிக்கக்கூடிய அவர் வாங்கமயமா இருந்துதான் நம்ம ஆழ்வார் எல்லாரும் ஏற்றத்துக்காக ஆகியவற்றது அவர் அப்படி முடிச்சு விட முடிஞ்ச தொடர்ந்து சொல்றேன் முடிச்சு விட எனக்கு ஏற்படாது பல உதாரணம் ஏற்படும் குடிப்பான் ஆயிரத்து நீடிக்கிறது ஆயிரம் பார்க்க முடியாமல் ஒன்று நிறுத்த போகிறவன் கேட்டு ஆகப்படுறான் அப்படின்னு வாங்குமயம் ஒரு ஏற்றம் அப்படிப்பட்ட இதே ஒரு இதே தப்பு வாங்குமயம் சொத்து ஏற்றுக்காக ஒரு உதாரணத்து ஆட்சேபம் பண்ண நாகரம்னு சொல்லிருக்கேன் சாகரம் எங்கேயா வாங்குமயமா உண்டா சொல்றது அந்த சாகரம் சாகரம் தான் விசேஷம் சொல்ல போறீங்க. ஜலமயமா இருக்கக்கூடியதான் சாகரத்துக்கு பிரசித்தி உண்டு வாங்குமயமான சாகரம் உண்டா அப்படின்னு ஒரு கேட்டுருந்தேன். அது சமாதானம் அவரே சொன்னேன் வாங்குமயம் அப்படின்னு ஒரு வாட வரைக்கும் இருக்கு வாங்குமயம் வட்டாரம் வட்டாரம் இல்லாமல் ரெண்டு வட்டாரம் வாழாமல் மயம் வாங்குமயம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு சொல்றேன். அவரோ அனுபவிச்சிருக்காரு தோட்டம் சொல்ல முடியல ஆனா விஜயம் தெரிஞ்சுக்க முடியும் சொன்னா என்ன ஒரு ரூபம் மனதா சொன்னா ஒரு வகையான அர்த்தம் ரூபத்தை காட்டுல ஏற்றத்தை சொல்லக்கூடிய ரெண்டு வகையான அர்த்தம் இந்த சோதத்துக்கு அப்ப என்ன பண்ணணும் சொன்னா அதுக்கு சரியான வழியும் கண்டுபிடிக்கணும் வழியும் கூட சொன்னவர் யார், யார பத்தி சொல்ற? அதுக்காக நம்ம பாண்டிட்டு பிரயோகம் போகும் சமாகமம் எல்லா வேத ஜாகைகளுடைய தாத்பரியத்தை உட்கொண்டிருக்கக்கூடியது. அதுல நிறைய ஜாகை வந்தது சமவேதம், சரஸ்வ ஜாக்கா சரஸ்வத்மா சமவேதம் சொல்றது. எல்லா வேத ஜாகைகளுடைய தாத்பரியத்தை உட்கொண்ட அதுக்கு சமமா இருக்கக்கூடிய நம்ம ஆகவும் இருக்கலாம் அப்படின்னா ஆகவத்துக்கு சமம், ஆசகமான வேத பருவத்துவம் அதுக்கு சமமா இருக்கக்கூடிய ஆகவம் தமிழ் வரை அப்படின்னு உண்டாகிறது. இப்படிப்பட்ட இந்த ஆகவத்தையே நான் தெரிவிக்கிறேன். இது ஆகவ வேதத்துல எல்லாருக்கும் இனிமையா கேட்டு தெரிஞ்சுக்க, கூடுபட்ட சித்தாந்தங்கள் இல்லாமல் ஜாகையத்தான் கர்மாக்கள் அதிகம் சொல்லாமல் சுற்றி தேவையான இந்த காலத்து இருக்கவா உபயோகிக்கத்தக்க சுலபமா பரமபூஷாந்தத்தை அழகத்துக்காக அதே வேதம் தமிழ் செய்து மாறும் அப்படின்றதாகவும் அவர்களுக்கான அருவாயின் பொருள் அப்படின்றதா ஆகும் வார்த்தைகளால் காட்டிக் கொடுத்திருக்கிறேன். உருவாய் வழியே நடத்திருக்கிறேன், அது மூலமா நன்றாகிறார் சத்தியத்தலாய் அனுபவிக்கிறோம். பிரபஞ்சத்தாரான நம்மளாலே அவருடைய அனுபவத்தை அடையிறதுக்காக அவருடைய பந்தங்களை நிர்வாகத்தை அனுசந்திக்கிறார். அப்படிப்பட்ட நிர்வாகிகளை நாம் எல்லாரும் கூட அனுசந்திக்க அவருடைய அனுகிரகத்துக்கும் அவருடைய சிக்கப்படம் இன்னைக்கு அவருக்கு விஜய அனுகிரகத்தை நிர்வாகிய அனுகிரகத்துக்கும் எல்லாரும் பார்க்கிறாரோ நான் வச்சுக்கிறேன். கல்யாணம் வெங்கடேசாய் வேதாந்தாய்.